ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாச்சகாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகா குரவே நமஹ ஸ்ரீ தரங்க மகநந்தினை ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பர பிரம்மணே நமஹ ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பர பிரம்மணே நம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி சீருண்டுதோ புலு திருவேங்கடமுடையான் பாரொண்ட சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு சிவதேனிகமாந்த மகா தேசிகாய நமஹா. அத்யத்புதமான ஒரு சன்னிவேசம் இங்கே காட்டுறார் சுவாமி தேசிகன். 34வது ஸ்லோகத்திலே கீழ் ஸ்லோகத்திலே சொன்ன விஷயமானது என்னன்னா, தயாதேவியே இந்த ஜீவாத்மா மேலே பரிவு கொண்டு தானே வந்து அந்த நியாயஸ்தலத்திலே வாதாடி நமக்கெல்லாம் பெருமாளுடைய தண்டனை என்ற விஷயத்திலேருந்து நம்மளை தப்புவித்து நல்ல கதி கொடுக்கிறான்னு சுவாமி கீழ்ப்பாசுரத்திலே சொன்னார். இந்த பாசுரத்திலே விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நமக்கோசம் எம்பெருமானே அவதாரங்களிலே பிறக்கின்றான். அந்த அவதாரங்கள்லாம் நமக்கோசரம்தான் சுவாமி தேசிகன் அற்புதமா ஒரு இந்த 35வது ஸ்லோகத்தை அவதாரம் பண்ண வைக்கிறார். அவதரண விசேஷைஹி ஆத்மலீலாபதேசைஹி அவமதி மனுகம்பே மஞ்சதித்தே சுவித்தன் விஷபசிகிரிநாதா துவன்னிதேசே நனூனம் வததி சரணபாஜாம் பாவிதோ ஜன்னமேதான். ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம் இது. அவதரண விசேஷைஹி ஆத்மலீலாபதேசைஹி, எம்பெருமான் வந்து அவதாரம் பண்றான். எம்பெருமான அவதாரங்கள் அனைத்துமே அவனுடைய லீலைக்காக, அவனுடைய போகத்துக்காக ஒரு சித்து விளையாட்டு எம்பெருமான் விளையாடுறான். தான் விளையாடும் போது தர்ம சம்ஸ்தாபனம் அவனுடைய முக்கிய தர்மமாயிருக்கு. இந்த அதர்ம ரீதியில இருக்கிறவாள் எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணி தர்ம பரிபாலன மன்றத்துக்கு எம்பெருமான் பல்வேறு விதமான அவதாரங்கள் பண்றான். விளையாட்டு என்று சொல்லிக்கொண்டு பல வகையிலும் எம்பெருமான் பிறக்கின்றான், அவதாரம் பண்றான் சீனிவாசன். அது எல்லாம் அவதாரங்கள் என்று சொல்லவும் செய்கிறான் பெருமாள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லீலையிலே அவன் உண்டு ஒரு அதிமானுஷ்யமான செயல்களை எம்பெருமான் செஞ்சு காட்டுறான். ஆனா இந்த புத்தி இல்லாதவா மந்தமதியரான இந்த ஜீவாத்மாக்கள் பல பேர் என்ன பண்றான்னா, அவனுடைய சௌலபத்தை மதிக்காமல் இறங்கி வந்து எம்பெருமானுடைய தன்னுடைய சௌலபத்தை ஜீவாத்மாக்கு காட்டும் போது இவாள் எல்லாம் தன்னுடைய மந்த மதியால என்ன பண்றான்னா அவனை வந்து மதிப்பதில்லை அப்படின்னு காட்டுறான். ஒரு குரலா இருளம் மூவடி மண் வேண்டி உலகனத்தும் ஈரடியால் உடுக்கின்னு சாய்ச்சார். சின்ன பையன்தானே சுவாமி, மூணடி மண் கேட்கிறான், தானே அளந்துக்கிறான்னு ஒரு ஏளனம் பலி சக்கரவர்த்திக்கு. நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அகங்காரத்தினாலே பண்ணான். பெம்பெருமானந்து வந்து ஒரு குரலா இருளம் மூவடிவன் வேண்டு உலகனைத்தும் ஈரியால் ஒடுக்கிட்டே எம்பெருமான். அவனை மதிக்காததாலே மற்றவனும் என்னால் தரப்பட்ட தண்டலுமே அத்துணைக்கண் மின்னாறு மணிபுடி போய் விந்தடவ மேலிடத்த பொன்னாறு கனகழக்கா ஏரழகம் போய்கடந்தங்கொன்னாவசர துளங்க சல நீட்டி மண்ணி பகலிடத்தை மாவலிய வஞ்சித்து தன்னுலகம் ஆக்குவித்த தாளானைனு பெரிய திருமடல்ல கலியன் சாதிக்கிறார் இந்த வாமன அவதாரத்தை. ததானந்தரம் இங்கே துணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான்னு சொல்ற ஹே பிளக்ராதா இங்கே இருக்கான்னு கேட்டான். ஏளனமா கேட்டான், நான் கட்டிய தூண் இது உள்ள எப்படி உம் வெம்பெருமான் இருப்பான்னு கேட்டு தூணை பழக்கிறான். சிம்மம் கர்ஜிட்டு வெள்ள வந்தது, அப்பயும் அவனை வந்து மதிக்கல. அவன் கிருஷ்ணாவதாரம் பண்ணேர் எம்பெருமான் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாரவணனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய்னு ஆழ்வா சாதிச்சார். உனக்கு மட்டும்தான் தெரியுமாடா, எனக்கும் எல்லா வித்தியும் தெரியும்னா சக்கரத்தை கொடுத்தாரு, கழுத்தை வெட்டிட்டு வந்துருத்து சக்கரத்தாழ்வார். அப்பட சொன்னார், கீழ்மை வசவுகளே வெய்யும்னு சுவாமி நம்மாழ்வார் சாய்த்தே கிருஷ்ண அவதாரத்தில் சிசுபாலன் வந்து எம்பெருவான் அவ்வளோ வசவு வசான் உனக்கு என்னடா அக்ரபூஜை உனக்கெதுக்கு அப்படின்னு சொல்லி எம்பெருமான வந்து கிருஷ்ணனை வந்து அவ்வளோ ஏளனமா பேசினான். கீழ்மை வசவுகளே வையும் சிசுபாலன் திருவடி தாற்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமேன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாட்சியர். அப்படி மந்தமதியான ஐவாயெல்லாம் எம்பெருமானை மதிக்காமல் அவனுடைய அவதாரத்தை மதிக்காம இருக்கா. ஆனாலும் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவனுடைய தயை அந்த தயாதேவனுடைய தயையின் கட்டளையின்படி எம்பெருமான் நடக்கிறான். எதுக்கு எம்பெருமான் இத்தனை அவதாரங்களாதிகள் பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த காலத்திலும் சாதுக்கள் சரணாகதி செய்ய துணிவரோ அந்த காலத்திலே தான் நான் தோன்ற வேண்டும் என்பதான எம்பெருமானுடைய சங்கல்பமா அமையிறது. சாதுக்கள்லாம் எப்ப அவதாரம் பண்ணி எம்பெருமான சரணாகதி பண்ணணும்னு நினைக்கிறாளோ, தத்த சமயங்களிலே எம்பெருமான் தானும் அவதாரம் பண்ணி இந்த ஜீவாத்மா வரும்போது அவனும் கூடவே அவதாரம் பண்ணி இதெல்லாம் என் திருவடியை வந்து தொடாதா, இவாளுக்கு நல்ல கதியான அந்த சுத்த சத்வ மயமான மோட்சத்தை நாம் அளிக்க மாட்டோமான் அவனும் கூடவே பிறந்து வருகிறான். அதுல முக்கியமான அவதாரம் சொல்லப்பட்டது ஸ்ரீ ராமகிருஷ்ண அவதாரிகள்னு சொல்றா பெரியவா. நம்ம கிட்ட ராமாவதாரத்திலேயே அத்தனை ரிஷிகளும் எம்பெருமான சரணாகதி பண்ணா, அப்பா நீ பெரிய ராஜாவா இருக்க, உன்னுடைய ஒரு சம்சர்க்க ஜாதம், ஒரு கிட்ட வந்து எங்களால எதுவும் பண்ண முடியலையப்பா அப்படின்னு சொல்லும் போது, கிருஷ்ணாவதாரம் பண்ண போறேன், அங்க நீங்கள்லாம் கோபஸ்திரீகளா வாங்கோ பசுக்களா வாங்கோன்னு பெருமான் சொல்லி, அதனாலே அந்த அவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே எல்லாம் கிருஷ்ணனுக்கு சந்நிகிதமாக இருந்து அவன் திருமீனிய தொடும் அளவுக்கு பாக்கியத்தை பெற்றார்கள். அப்போ அவனே வந்து துணிஞ்சு அவதாரம் பண்றான் இந்த பூலோகத்திலே. ஏன்னா இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு ரக்ஷணம் செய்ய வேண்டும் என்று அவன் திருவுள்ளத்திலே சங்கல்பம் இருக்கு. அந்த சங்கல்பமானது எப்படி இருக்குன்னா, தயாதேவியின் கட்டளையா இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே சாய்கிறார். அவமதி மனுகம்பே மஞ்ச திச்சேஜுவிந்தன்னு எல்லாம் அவமதித்த பொழுதும் மந்த சித்த புத்தி உள்ளவாள் எம்பெருமானுடைய அவதாரங்களை கொச்சைப்படுத்தியும் அவமதிம் அனுகம்பே மஞ்ச தித்தேஷு விந்தன்னு சாய்கிறே சுவாமி தேசிகன். விஷப சிகிரிநாதகா தொன்னிதேசன நூனம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நீ வந்து பிறக்கணும்னு சொல்லும்போது தயாதேவின் கட்டளைக்கு உட்பட்டு பிறக்கிறேன், இதுக்கு நான் கிமர்த்தம் அவதாரம் அவசியகம்னு கேட்டாக்கா, பததி சரணபாஜாம் பாவிதோ ஜன்மமே தத்து. இவர் சாதுக்கள், அதாவது என்ன சொல்ற, ரொம்ப சாத்திகமான குணங்கள் உடையவா, எம்பெருமானு சித்தம் உள்ளவா வந்து சரணாகதி பண்ணும்னு ஆசைப்படுறா சுவாமி, அதுக்கு நான் அங்க இருந்தாதானே முடியும்னு சொல்லிட்டு எம்பெருமான் அவனும் அந்த தயை என்ற குணத்தினுடைய ஆக்கைக்கு கட்டுப்பட்டு அவனும் அவதாரம் புனப்புனகா பண்ணுகிறான்னு சொல்றார். நான் ஒரு தடவை தான் பண்ணுவேன்னு சொன்னானே, அப்புறம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னார் கிருஷ்ணனே சொன்னார். என்ன எதுக்கு சொல்லணும்னா, சர்வதர்மான் பரித்தத்த மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம்தா சர பாபேவியோ மோக்ஷயசாமி மாசுஜகான்னு சொல்றதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு, எத்தனை கர்மானுஷ்டானத்திலையும் நீ என்னை வந்து அடைய முடியாது ஹே அர்ஜுனா, சரணாகதி ஒன்றே மார்க்கம், சர்வ தர்மான் பரித்தத்த மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படி விதிச்சுட்டு என்னுடைய திருவடியை பிடிச்சுக்கோ, நீங்கெல்லாம் கர்மசரா இருக்கீங்கப்பா, அது கர்மா தொலைஞ்சுதான் உனக்கு எல்லாம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னு எம்பெருமான் சொல்றார். சீனிவாசனே ஆசிரிதனான கைதிக்கு பதிலாக அவதாரம் எடுக்கிறான்னு பெரியவா வியாக்கியானம் பண்றா. கைதினா நம்ம ஜீவாத்மா தான் இந்த சம்சாரத்திலே கைதியாயிருக்கும், அதனாலே சீனிவாசனே நம்மளுடைய பிறவிக்கட்டை நீப்பதற்கு தானும் அவதாரம் செய்து அந்த அவதாரங்களே தன்னுடைய போக்கிய அதிசயத்தை காட்டி நம்மெல்லாம் இதிலிருந்து நீக்கிறான். நானும் பிறந்து நீயும் பிறக்க வேண்டுமானு ஒரு கொல்லி கேள்வினா வருது அது அந்த இடத்துல. அதனால எதனால பிறக்கிறான்னா, தயாதேவியினுடைய உத்தரவுக்கு வத்துறவுக்கு தான் வசப்பட்டு இந்த சீனிவாசன் இந்த ஜென்மாக்கள்லாம் ரொம்ப கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, அதனாலே தயாதேவின் ஒரு கருணைக்கோசு தான் அவதாரம் செய்து நம்ம எல்லாம் கடை தேர்த்தரான்னு பெரியவா இங்க வியாக்கியானம் அழகா பண்றா. அதுல என்ன அவனுக்கு திருவுள்ள கலக்கம் எப்படி இருக்குன்னா, மனுஷ தேகத்தை பரிகிரகித்து நான் அவதரிப்பதை என்னுடைய உத்தமமான சௌலபிய குணம் இருக்கே அதை அறிஞ்சிக்காம இந்த அருவிகட்ட மூடர்கள்லாம் இருக்காளே அருவி கேடர்கள்னு சொல்றா. அவெல்லாம் என்ன அவமதிக்கிறா சுவாமி. இப்போ சிசுபாலன் ஒன்னு ஒவ்வொரு வசதுவசம் எவ்வளவு புத்தி சொல்லியும் நான் அவதார புருஷன்னு தன்னை வந்து எம்பெருமான் நிரூபித்து காட்டியும் துரியோதனாதிகள்லாம் அதை ஒத்துக்காம போர் புரிவேன்னா கடைசியில போர்ல எல்லாரும் மாண்டு போயிட்டா. அதனால கீதையினுடைய வாக்கியத்தை இங்க எடுத்து அனுசரித்து காட்டறிஞ்சா மந்தமதிகள் அவமதிப்பு இருக்கு. அது எம்பெருமான் ரொம்ப கருணை உள்ளத்தோட பொறுத்து கொண்டு கருணாவசரா எம்பெருமான் அவதாரம் பண்ணுகின்றான்னு காட்டுறா. ஆனா தயாதேவி இருக்காளே, இந்த தயாதேவி பிறக்கும் போதே தன் சபத்னிகளான ஸ்ரீதேவி பூதேவி இவாளுடைய நித்திய பகுமதியை அடைகிறாள் என்று முதல் முன்ன ஸ்லோகத்துல சொன்னார். அவ சந்தோஷப்படுறான்னு சொன்னார். அவள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு பூமியில எம்பெருமான் அவதாரம் பண்றான். ஆனா அவளுடைய அவதாரங்களை மூடர்களாகிய புத்தி இல்லாதவா, எது சத்வம் எது ராஜசம் எது தமசுன்னு தெரியாதவா, எல்லாமே தமசா இருக்குன்னு நினைச்சுட்டு சுத்த சத்துவமான பெருமாளையும் திவ்ய மங்களக விக்ரம் உடைய பெருமாளையும் சர்வ சக்தனையும் சர்வ பாபத்தையும் போக்கக்கூடியவனையும் சர்வ ஜீவாத்மாவுக்கு ரட்சகனாய் இருப்பவனையும் அந்த மூடர்கள் தன்னுடைய ஞானம் என்ற புத்தி இல்லாததுனாலே எம்பெருமான அவதாரத்தை கேவலமா பேசுறா அப்படின்னு சொல்லக்கூடியதான விஷயம்தான் இந்த பாசுரத்திலே இதுல இருக்கு. அவமதிம் அனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன்னு விஷப சிகிரிநாதகா தொன்னிதேசேன நூனம் பததி சரணபாஜாம் பாவிதோ ஜன்மமே தத்து அப்படின்னு அற்புதமா சுவாமி தேசிகன் இந்த 35வது ஸ்லோகத்திலேயே சாதிக்கிறார். இதுல வந்து விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலையும் தயாதேவியுடைய பிரார்த்தனையினாலையும் அவளுக்கு கட்டுப்பட்டும் அவதாரம் பண்ணி இந்த ஜீவங்கள்லாம் பிறக்கும் போது தானும் அவனுடைய அனுகதையா எம்பெருமான் வந்து தன்னை காட்டி கொடுத்து திவ்யதேசங்கள் தோறும் அச்சாரூபியா எம்பெருமான் அச்சாவதாரத்தை எம்பெருமான் இருந்து நமக்கு எல்லாம் அவன் திருவடியை பற்றுங்கோ ஆச்சார வாங்கோன்னு அந்த சரணாகர் தர்மத்தை எம்பெருமான் காட்டி காட்டி அழைக்கின்றான். திருவரங்கத்தில எம்பெருமான் ஏன் பள்ளி கொள்கின்றான் சொன்னா, ராமாவதாரம் போச்சு கிருஷ்ணாவதாரம் போச்சு இன்னும் திருவரங்கன் இருக்கா அப்படின்னாக்கா, இன்னும் எத்தனை ஜீவாத்மாக்கள்லாம் என் திருவடியை பிடிச்சுக்கணுமோ அத்தனை பேருக்கும் நான் வைகுண்டம் என்ற பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் என்ற திடமான சங்கல்பத்தை உடையவனா ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கான். இது வந்து அர்ச்சையிலே அப்படின்னா எம்பெருமானுடைய விபவாவதாரத்திலே பார்க்கும் போது எத்தனையோ ரிஷிகள் ராமாவதாரத்தை சரணாகதி பண்ணா, தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சரணாகதி பண்ணா, ராமனிடத்திலே ராவண யுத்தம் நடந்து அவனை சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்பதான ஒரே ஒரு பிரார்த்தனையாயிருந்தது. ரிஷிகள் எல்லாம் கானகத்திலே எம்பெருமான் தண்டகாரண்யம் வரும்போது அங்க வந்து சரணாகதி பண்றா, இப்படி எம்பெருமான் அவதார ஸ்திதியிலும் சரணாகதி பண்றா, அவதார ஸ்திதியிலே எம்பெருமான் என்று தெரிஞ்சும் சரணாகதி பண்ணாதவா, எம்பெருமான் என்று தெரியாம போனாதவாளுக்கும் புனக எம்பெருமான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு திவ்ய திட சங்கல்பத்தினாலே புனகா புனகா எம்பெருமான் பல்வேறு அவதாரங்களை பண்ணுகின்றான் என்பதான சுவாமி தேசிகனுடைய கருத்து இந்த ஸ்லோகத்திலே. அதனால கிருஷ்ணாவதாரம் அவதாரமாச்சு, எத்தனையோ பசுக்களுக்கு ஒவ்வொரு பசுக்களுக்கும் தன் திருக்கரத்தால் எம்பெருமான் ஒரு கங்கேதியம் பண்ணி அந்த பசுக்களுக்கும் அந்த பகவத் சம்சர்க்கத்தை கொடுத்தானே. ராமாவதாரத்திலே திருவடியை பெரும்பாலும் ஆலிங்கனம் பண்ணுக, கருத்மானை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். சதுர்புஜத்தோட அனுமானுக்கும் மண்டோதரிக்கும் எம்பெருமான் வந்து ராமன் வந்து சதுர்புஜத்தோட சேவை சாதிக்கிறேர்னா அவ பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறா சுவாமி, பெருமாளை வெய்யல. அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை வெசவாளுக்கெல்லாம் பெருமாள் தான் பெருமாள் என்று தெரிஞ்சும் தன்னை வெசவானுக்கு பெருமாள் தக்க தண்டனை பெருமாள் கொடுத்தார் இல்லையா. அதே ரீதியிலே நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவிலும் எம்பெருமானை அறிந்துக்காம புனப்புனகா புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லிட்டு மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி இரு இன்பத் திருவள்ளம் யான் முழுகினஞ்ச என்ற ரீதியிலே நம்மாழ்வா சாதித்த ரீதியிலே நம்ம ஜீவாத்மெல்லாம் புனப்புனகா பிறந்துன்றிருக்கு. அவனும் புனப்புனகா பிறந்து நம்மளை இந்த ஜென்மத்திலான என்னை கண்டுக்க மாட்டானா, இவனுக்கு நான் அனுகிரகம் பண்ண வேண்டுமா என்று எம்பெருமான் திருவுள்ளப்பத்தின் காலத்தே தயாதேவியின் கட்டளையின் பேரில் எம்பெருமான் அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லகதி கொடுப்பதற்கு அவதரிக்கின்றான்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த 35வது ஸ்லோகத்திலே வந்து அற்புதமான ஒரு விஷயத்தை சாதிக்க, இருந்தாலும் எம்பெருமானுடைய அவதாரங்களை அந்த புத்தி இல்லாதவா, ஞானம் இல்லாதவா, ஞானம் வந்து விகாசம் படாதவா, எல்லாரும் இவருடைய அவதாரங்களை அவமதித்து பேசும்படியான ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்திலே சொல்லிருக்கார் சுவாமி தேசிகன். எது எப்படி இருந்தாலும் அவனுடைய திட சங்கல்பமானது தான் வந்து ஜீவாத்மா அவதாரம் பண்ணும்போது தானும் பரமாத்மா அவனுக்கு கூடவே வெவ்வேறு வெவ்வேறு அவதாரங்கள் வெவ்வேறு ரூபங்கள் எடுத்து இந்த அவதாரம் பண்ணி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதுதானே திரண்ட கருத்தாக இந்த ஸ்லோகத்தில் அமைஞ்சிருக்கு. கவிதாசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.